శ్రీమతే శ్రీవరాహమహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంతరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే పాంచహారాజ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవద్భూషణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగమగణంతరి హేమాంచ నాయికా సమేతత్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమునిపాదుకాభ్యాం నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి. ఆస్తికాలకు అనేక దండవత్ ప్రణామంగల్. ఇదిగారం స్వామి దేశీయనుడయ பாதுகா சகசம் கிரந்தத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். நேற்றைய தின பர்யந்தம் 12வது பத்ததியான புஷ்ப பத்ததி நமக்கு சமாப்தமாயிற்று. இது ரங்கநாதருடைய பாதுகையினுடைய தோழியின் மகிமையாலே இதெல்லாம் நம்ம சேவிச்சு கேட்கறது ஒரு பாக்கிய விசேஷம். அடுத்ததான பத்ததியான பராக பத்ததி திரையோதசி 13வது பத்ததியாக சுவாமி தேசிகன் பராக பத்ததியை நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கார். பாந்துவப்பத்தனாபஸ்ய பாதுகா கேளிபாம் சவஹா அகல்யாதேக நிர்மாண பர்யாய பரமாணவஹா. இது பிரதம ஸ்லோகா. இந்த ஸ்லோகத்தில் அற்புதமான விஷயம் சாய்க்கிறேன் சுவாமி தேசிகன். ரெண்டு பேரி தான் ஸ்லோகம். ராமாவதாரத்தில் சக்கரவர்த்தித்துவனுடைய அந்த வனவாசம் நடந்தது. தற்ற சமய எம்பெருமான் வனவாசத்தில் சஞ்சரிச்சார். அப்போ ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது எம்பெருமானுடைய பாதுகையிலேருந்து சில தூணிகள் ஒரு சிலாகண்டத்தில் போய் விழுந்தது. அந்த சிலாகண்டமானது அந்த கல்லானது ஒரு உயர்ந்த ஸ்திரீ ஆகிய சரீரத்தை உண்டு பண்ணிது. அகலிகையுடைய சாப விமோச்சனம் கிடைச்சது. இங்கு சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்னன்னு பார்த்தாக்க, அந்த மாதிரி எம்பெருமானுடைய பாத தூளி கூட இல்ல, பாதுகையினுடைய தூளியே நமக்கு வந்து ஒரு கல்லுக்கு உயர்ந்த சரீரத்தை கொடுக்கிறது அப்படின்னா, நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண போறோம், நமக்கும் எம்பெருமான் கைங்கரித்து உகந்ததான உபயோகமான ஒரு திவ்யமான சரீரத்தை கொடுக்க வேண்டும் என்பதானது ஆச்சாரியனுடைய திருவுள்ள கருத்தா இங்கு அமைஞ்சிருக்கு. அதாவது சக்கர சாக்ஷாத் பெருமாள் அவருடைய ஆராத்திய தெய்வமான ரங்கநாதனுடைய திவ்ய பாதுகையை நாம் ஸ்மரிக்கிறோம். அந்த பாதுகையினுடைய அனுகிரகமானது நமக்கெல்லாம் அந்த பாதுகைக்கே கைங்கரம் பண்ண வேண்டும் என்ற புத்தியையும் ஒரு திவ்ய சரீரத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதானது ஆச்சாரிய திருவுள்ளம் இங்கே. அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார். எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணிட்டு வரார். அது எப்படி இருக்குன்னா, இந்த சஞ்சாரத்திலே உண்டான இந்த பாதுகையின் மேற்பட்ட தூளிகள் இருக்கு, தூசுகள் இருக்கு, நம்ம மேல பட்டாலும் அது தூசு நினைச்சிடக்கூடாது, தப்பு, பகவத் அனுகிரகம். அப்போ நம்மளுடைய சிரசிலே அது படுவதாலே என்ன பயன் நமக்கு ஏற்படுது அப்படின்னு நாம் பார்த்தாக்க, நம்முடைய கலங்கின மனசு ஒரு தெளிவு பெறது அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இது எப்படின்னா, தவ சஞ்சரணார் ரஜோவிதாதும் எதிதம் ரங்க நரேந்திர பாத ரக்ஷே அலம் ஏததனா விலானி கர்த்தும் கதகக்ஷோத இவாசு மானசானி அப்படின்னு. சேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்கு. அது எப்படின்னா, அதை கணத்துல போடுவா பெரியவா. எதுக்குன்னா, கணத்தோடைய சுத்தமான தீர்த்தம் கலங்கி இருந்ததுன்னா உபயோகத்துக்கு அனுஷ்டானத்துக்கு ஆகார வசதி பண்ணிக்கிறதுக்கும் அந்த ஜலம் சரி வராது. அது தெளியணும் அப்படின்னாக்கா இந்த கேத்தான் கொட்டைய அந்த கலங்கிய ஜலத்திலே போட்டுட்டாக்கா இந்த கேத்தான்குட்டையானது அந்த கலங்கள் எல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக்கிடும் அந்த ஜலத்தை. அப்போ இங்கிருந்து சுவாமி ஆச்சாரியன் சொல்லவர் விஷயம் என்னன்னு கேட்டா, நாம் எம்பெருமானுடைய வீதியிலே கைங்கரியம் பண்ணிட்டு போகும்போது நம்மளுடைய சகல பாபங்களும் கழிக்கப்படுகிறது என்பதானது நம்மாண்டனுடைய திருவுள்ளம் இந்த தேசியனுடைய பாசுரத்திலே. இதே விஷயத்தை சுவாமி தேசியன் சிவத்து ரகசியத்தை சாலத்தை எடுத்து காட்டியிருக்கேன் கேத்தான்கோட்டையை பத்தி. அதாவது கலங்கின விஷயங்களை சுத்திப்படுத்தி கொடுக்கும் இந்த வஸ்து அப்படின்னு இந்த இரண்டாவது பராக பத்தி ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அற்புதமா சாய்க்கிறார். அடுத்ததான் ஒரு ஸ்லோகம் பார்த்த பெரியவாள்லாம் இருக்கா, சின்ன குழந்தைகளும் இருக்கு. அதாவது சில விஷயங்கள்ல ஒரு கர்வம் ஏற்பட்டுறது, அது அபிமான பங்கமாய் வந்து ஒழிச்சு கட்டணும். அத்த பெருமாள் கிட்ட போறதுக்கு அந்த கர்வமானது இருக்கு, அதை பிராதிகூல்ய வச்சனம் பண்ணணும். அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த கட்ட குணங்கள்லாம் இந்த கட்ட குணங்களாக பிசாசு மாதிரி ஒட்டின்னு இருக்குது, ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு, அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னாக்கா இந்த பாதுகையினுடைய தூளி நம்ம உடம்புல பூசிண்டாக்க அந்த மாதிரி நல்ல புத்தி ஏற்படும் சொல்றா. அதாவது பாகவதருடைய ஸ்ரீ பாத தீர்த்தமும் அந்த திருவடி தூளியும் சகல தோஷங்களையும் போக்கடிக்கும் உண்டானதானது அந்த தன்மை திறமை அது இருக்குன்றதானது உட்கருத்து அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்துக்கு. அபயுக்த ஜனோ நிஜாற்பகானாம் பகுதோரங்க நரேந்திர பாத ரக்ஷே அவலேப பிசாசமோசனார்த்தம் ரஜசாலிம் பதிதாவகேன தேஹான் லாவகேன தேஹான். இந்த தேகத்தினுடைய அழுக்கெல்லாம் போகணும், இந்த பிசாசு மாதிரி இருக்கக்கூடிய கட்ட குணங்கள் மறையணும் அப்படின்னாக்கா பாதுகையினுடைய புழுதி எடுத்து உடம்புல பூசிக்கோ அப்படின்னும். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அந்த சுதாமன் அவனுடைய சகாத்தியாய் வந்தாரே குசேலர் வந்தபோது அவரை கட்டி அணைச்சி ஆரத்தழுவி கண்ணீர் மல்கி அர்க்யபாத்தியாதிகள் சமச்சு சமர்ப்பித்து அவருடைய ஸ்ரீவாததித்தம் சுவீகரிச்சுன்னு சொல்லுவா பெரியவா. அதே போல சிசுபால வதத்துக்கு முன்னாடி நாரதர் சகா ஆகாசாத்து ஆகதவான் கிருஷ்ணனை பார்த்து வந்து விஷயம் இந்திர சந்தேகத்தை எடுத்துன்னு வர, அப்போ கிருஷ்ணன் சடக்குன்னு அடான நாரதமுனி எழுந்துள்ளறேன்னு சொல்லிட்டு எழுந்து வந்து பார்த்து அவருக்கு ஆசனம் சமர்ப்பிச்சு அவருக்கு ஒரு பாகவத ஆராதனம் பண்ணினாக சிசுபாலவத காவியம் சொல்றது. விஷயத்துல இங்க நம்ம பாகவதத்தை இருக்கிறது அனே சாகிறா. அப்போ அந்த பாகவதாருடைய அந்த திருவடியில ஸ்பரிசம் அந்த தீர்த்தமானது சகல பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியதா இருக்குன்னு சுவாமி தேசிகன் இந்த பாதுகையை வச்சு நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்போ இந்த பாதுகையினுடைய அந்த திருவுடம்பு அந்த திருவுடம்புல பட்டதான அந்த பாத தூளியானது சகல பாபத்தையும் போக்கடிக்கும், கெட்ட குணங்களை பண்ணி அபிமான பங்கம் 22 பாத்த சாட்ச மாதிரி அங்கன்மானால தரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டின கீழே சங்கம் இருப்பார் போன்னு அண்டாள் நாச்சியார் சாச்சா. அந்த மாதிரி நம்முடைய கலங்கின மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பாதுகையினுடைய விஷயம். அந்த கெட்ட புத்தியை போக்கி நல்ல புத்தியை கொடுத்து பாகவதாருடைய சம்சர்க்கத்தை ஏற்படுத்தும் என்பதானது அதிலே உட்கருத்தா ஆச்சாரியால் இங்க சாதிக்கிறார். அடுத்தது இன்னொரு அற்புதமான விஷயம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது பிரம்ம பதவி பெருசு, யாரு இல்லைன்னு சொல்ல, அந்த பதவியே நம்ம அடைஞ்சாலும் எனக்கு பரமதத்தில் இருக்கக்கூடியதான சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. அதுக்கு யாரு உபாயம் பண்றான்னா, உன்னுடைய பாததோழி அதாவது பாதுகையினுடைய பாததோழிகளை சிரசா கொள்ள ஆசைப்படுற பிரம்மா கூடன்னு சொல்றான். நாபிஜாதகா என்றால் இளப்பமான குலத்திலே பிறந்தவன் அர்த்தம் உண்டு. அபிஜாதகான நல்ல குலத்திலே பிறந்த மக்கள் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இப்ப கீழ்ப்பட்ட குலத்திலே பிறந்தவர் கூட உயர்குலத்தாடு சேருவதற்கு ஆசைப்படுகிறார்கள் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்ம பதவி லோகத்தில் பெருசுன்னு நினைச்சுட்டு இருக்கோம், அதை விட பதிய பதவியானது வைகுண்ட பதவி, அதுக்கு இவ ஆசைப்படுறா. அதிகம் பதம் ஆசிரித்தோபி வேதாக பிரியதோரங்க துரீன பாதரக்ஷே அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி அபிஜாதை ஸ்தவ தேவினாபிஜாதஹ. அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் அழகா சாய்க்கிற. அதாவது மகா புண்ணியசாலிகளாக இருப்பவர்கள் கூட எப்படின்னா அவளுக்கு நல்ல ஆச்சாரியனுடைய கடாட்சத்தாலே நம்மளுடைய எல்லாம் சியப்பதி என்று சொல்லப்பட்டதால் பெருமாளுடைய திருவடி கிடைக்கும். அதுக்கு ஆச்சாரிய சதாச்சாரிய கடாட்சம் சம்பந்தம். கருவிலே திருவிழாதீர் என்று இல்லாதபடி ஜாயமான கடாட்சத்தை பெறவாளுக்கு இந்த பதவம் கிடைக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளப்பட்டார். அடுத்து இன்னொரு ஸ்லோகத்திலையும் அற்புதமான ஸ்லோகம். இப்படின்னா ரங்கநாதனுடைய பாதுகை இருக்கு. செம்பெருமான் தான் திருவடியை சாத்தின் வீதியார வருகின்றான். அவனுடைய திருவடியில புழுதிப்படக்கூடாதுன்னு ஒன்னு திருவடியிலே சாத்திக்கிறாம்மா அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். பாதுகே விரஜௌ ஹரிபாதோ விரஜசௌ ஹரிபாதோ அத்விகம் புனரிதம் ரஜசாதே சுத்த சத்வமயதா மனுஜானாம்னு சொல்லி இந்த ஸ்லோகம் அது. அது தான் திருவடி புழுதி அடக்கூடாண்டு பாதுகாதேவே சாத்திக்கிறாராம் பெருமாள். அப்போ சாத்திக்கும் போது என்ன ஆறு பெருமாள் நடந்து வர, அப்போ அந்த பாதுகை வேற தூள் தூசி படுறது. அது தூசி எல்லாம் நம்மளை போல சாதாரண ஒண்ணுமே தெரியாத இடக்கே வழக்கை தெரியாதவா இருக்கக்கூடிய அவள் மேல பட்டுதுன்னா என்னாகும், அவளுக்கு ரஜோகுணம் தமோகுணம் போய் சத்வகுணம் ஏற்படுறது. அவளுடைய கட்ட புத்தி மறைஞ்சு நல்ல புத்தி நல்ல குணத்தையும் ஞானத்தையும் இந்த ஸ்ரீ பாததோழி பாதுகையுடைய பாததோழியானது கொடுக்கறது அப்படின்ற. அது எப்படி நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஊர் திவுதேசத்துல வாசம் பண்றவா நிறைய பேர் இருக்கா. அப்போ அவ வந்து பெருமாளுடைய புறப்பாடு கண்டருள்ற, இப்ப பெருமாளுடைய கைங்கறிவரால் எல்லாம் அணு யாத்திரையா பெருமாள் கூடையே போயின்னு இருக்கா. அப்போ அந்த புழுதியானது அந்த பாதுகையனுடைய புழுதியானது நம்ம மேல பட்டதுன்னா சகல பாபமும் போய்விடும்ட்டு முன்னாடி ஒரு பாசுரத்துல சுவாமி தேசிகன் சாய்ச்சார். இப்ப இந்த ரஜஸ்ன்னு சொன்னாலே அதுக்கு ரஜோகுணன்னு ஒரு பெயர் உண்டு. அதாவது பாதுகையினுடைய மகிமையாலே இந்த ரஜாகுணத்தாலே நம்மள மாதிரி சாதாரண மனுஷ ஜனங்கள்ல இருக்காளே எப்படி போகும்னு வேடிக்கையா அவர் அர்த்தம் தோறதுன்னா இந்த தூளியினாலே பாதுகையினுடைய தூளியினாலே அவருடைய அனுகிரக மகிமையினாலே இந்த ரஜசானது மறைஞ்சு சத்தகுணம் மேலிடுறது என்பதானது அந்த பாசுரத்தினுடைய கருத்தா அமைஞ்சிருக்கு. அடுத்து ஒன்னு சொன்னார், அதாவது இந்த பாதுகையினுடைய தூளிய யார் உபயோகப்படுத்துறா அப்படின்னு சொல்ற ஒரு பாசத்தை எடுக்கிற சுவாமி தேசிகன் சூப்பரா அற்புதமான ஒரு ஸ்லோகம் அது. தங்கேசய புருஷஸ்ய ஜகத் விபூத்யை ரத்யா பரிக்ரம விதௌ மணிபாதரக்ஷே சீமந்த தேசமனவத்ய சரஸ்வதீனாம் சிந்தூரயந்தி பவதி சரிதா பராகாஹ. பாதுகை வந்து சகல லோகத்துக்கும் க்ஷேமத்தை அளிக்கிறாள். திருவரங்கன் பூலோகவை உண்ட ரங்கநாதன் இந்த பாதுகையை சாத்திண்டு வீதியிலே எழுந்திரு வருகிறார். எல்லா ஆஸ்திகாலம் பெருமாளை ரொம்ப பயபக்தியோட சேவிக்கிறார். அப்போ அந்த சமயத்திலே அந்த ஸ்ரீ பாததூளி வந்து பூமியிலிருந்து கிளம்புறது இந்த அடியின் பெருமையாலே. இந்த தூளிகளாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, வேதங்கள் ஆகிற பெண்கள் சதுர்வேதம், அந்த வேதமே வந்து எம்பெருமானுடைய அந்த பாதுகையினுடைய தூளியை எடுத்து தங்களுக்கு அலங்காரமாய் தன் சிரசிலே வந்து பகுடு எடுத்து வாரின் இருக்கா, தலைமையில வாரின் இருக்கா. அதுல ஸ்திரீகள் சுமங்கலிசிகள் எல்லாம் இந்த சிரச வகுட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுக்கிறாளே, சிந்தூரத்தை வச்சுக்கிறாளே. அப்படி அவ இந்த தூளியை வந்து குங்குமம் போல சிந்தூரம் போல பாவிச்சு பயபக்தியோட வச்சுக்கிறா அப்படின்னு அதாவது உபநிஷத்துக்கள் சொல்றதுன்னு சொல்றது. ஏன்னா சீமந்த தேச மனவத்யர சரஸ்வதீனாம் சீமந்தம் பண்ணும்போது எங்க வகுடு எடுப்பாளோ அந்த இடத்துல சிந்தூரயந்தி பவதி சரிதா பராகா. அந்த இடத்துல இந்த சிந்துவர மாதிரி இந்த பாதகையினுடைய பாதத்தோடு இட்டுகிறான்னா யாரு நம்மளை போல சாமானிய மனுஷா இல்லமா? நம்மள மாதிரினா சரி தங்க பாதகான்னு சொல்லி விட்டு போவோம். யார் வந்து எது அபௌருஷயம் சொல்லிட்டு லோகத்தை நிர்வாகம் பண்ணிருக்கோ, எந்த வேதத்தை பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணானோ, எந்த வேதத்தை மறைஞ்சு போன போது பெருமாள் காப்பாத்தி கொடுத்தானோ, எந்த வேதத்தை புனகா பிரம்மாவுக்கு நாரத மகரிஷியை விட்டு உபதேசம் பண்ண சொன்னானோ, அந்த வேதங்களே தாங்களை பெண்களால பாவிச்சுண்டு எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் திருவீதி வரும்போது அவனுடைய ஸ்ரீ பாதுகையிலே எழுந்தருள எழும்பக்கூடியதான அந்த துளியை அந்த தூசி எடுத்து தங்க வகுட்டிலே வச்சு சிந்தூரம் போலே தரிக்கின்றார்கள் என்பதானது இந்த பாசனத்தினுடைய அர்த்தம். அப்பனா தேசிகன் எவ்வளோ வந்து இந்த பாதுகைய பெருமையை நமக்கு வந்து தூக்கி காட்டுறார் இல்லையா? நமக்கு தெரியல, ஒரு நல்ல விஷயத்தை நல்ல ஆச்சாரியால் சொன்னாதான் நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து இன்னொரு இடத்துல சாய்க்கிற ரங்கநாதனுடைய பெரிய உற்சவகாதிகளிலே பெருமாள் தன் பாதுகையை சாத்தின்று காலத்தால் எழுந்திலேருந்து பாதுகை சாத்தின்று வீதியிலே வந்து எழுந்தருள்றார். அப்ப வீதியில இருக்கிற அழுக்கெல்லாம் பாதுகளை ஒட்டிக்கிறது புழுதிகளா இருக்கு. இந்த புழுதியால வேதங்களே சிறசிலே தரிச்சுதுன்னு போன ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சிலாகிச்சு சாய்ச்ச. அப்போ அவர் மட்டும் அந்த வேதங்கள் மட்டும் எடுத்துக்கல, எவனொருவன் நாராயணன் படைத்தான் நான்முகனை, தான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் ஆழ்வாராதிகள்லாம் சொன்னாலோ, அந்த சிவனாரே சங்கரனாரே வந்து இந்த பாதுகையை ரங்க பாதுகையை சேவிச்சு தன்னுடைய தளிர் போல் இருக்கக்கூடிய யானைத்தோல், அதுதான் அவருக்கு வந்து வஸ்திரம், அந்த யானைத்தோல்ல ஒன்ன புழுதி எல்லாம் துடைக்கிறான். ரங்க பாதுகையை தன்னுடைய யானைத்தோலாலே சுத்தம் செய்கிறாராம் சங்கரனார் இல்லையா? அப்படின்னா உன் பெருமை என்ன சொல்லு? வாராய் கல்லெழுத்த பாதுகைய சிவனார் வந்து ஸ்ரீ ரங்கநாதனுடைய அந்த பாதுகையை சுத்தம் பண்ணி அந்த அழுக்கடைந்திருக்கிற உன் திருமேனியை வணங்கியவனாக தானே தளிர் போன்ற யானைத்தோலாலே வந்து அதை வந்து சுத்தம் பண்றார். அப்படின்னா இந்த பாதுவினுடைய பெருமையை யார்தான் சொல்லி மாளுவது? சுவாமி தேசிகன் சொல்லணும். அவரே நான் லட்சம் மேல எழுதலாம், பாதுகை நியமனத்தாலே 1000 தான் எழுதினு சொன்னார். அப்படின்னா லட்சம் இன்னொரு 99,000 மகிமை, அது வந்து ஒரு 99,000 ஒரு சாதாரண அளவீடுதான், அதற்கும் மேலும் விஷயாதிகள் இருக்கு. இந்த பாதுகையுடைய பெருமை பொயின் இருக்கு இல்லையா? பெருமாள் போரும் திருச்சிட்டு இன்னும் நம்மளால இந்த இப்ப 1008 நம்மளால படிச்சு தெரிஞ்சுக்க முடியல. அப்படி இந்த பாதுகையுடைய பெருமையானது மேலும் மேலும் மேலும் மேலும் போயின் இருக்கு. அடுத்தது என்னாச்சு? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த பாதுகையை சாத்தின்று கங்கைக்கரையில் எழுந்திருளும் போது உண்டான தூளிகள், இந்த பாதுகையிலேருந்து எழுந்த தூளிகள் ராமாவதாரத்துல திரேதாயுதத்திலே சிவனார் என்ன பண்ணாரா, தன்னுடைய சகல தோஷங்களும் போவதற்காக தன்னை உடம்பில் எடுத்து புதிதாக அதிகமாக பூசிக்கொள்கிறார். எப்படின்னா அவருக்கு பஸ்பதாரி, அவர் ருத்ரன்னு பேர், ருத்ர பூமி தான் அவருக்கு வந்து இருப்பிடம். அந்த அதை பூசி பெறவ, ஆனா இந்த ரங்கன் இந்த ராமனுடைய பாதுகை தோல் எடுத்து பூசிக்கிறேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். பிராயண பவனதவம் பணதசிய சம்போகோ புதூடனம் கிமபி நூதனமா தனோதி அப்படின்னு சாய்ச்சார். 368 ஸ்லோகம். அப்பனா இதனுடைய விஷயம் என்ன சுவாமி? பிரம்மபுத்திரன், பெருமாளுடைய புத்திரன் பிரம்மா, பிரம்மாவுடைய புத்திரன் சிவனார், சங்கரனார், ருத்ரன் சொல்றோம் நம்ம, அவள பினாக்கினின்னு சொல்லுவா அவருக்கு பரியாய பதம். அவர் வந்து ராமனுடைய திவ்ய பாதுகையிலேருந்து எழுந்த தூளி எடுத்து தன் உடம்புலே பூசி தன்னுடைய பாபத்தை போக்கிக்கிறான்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க இல்லையா? நம் பசங்களுக்கு உடம்புல ஒரு தடிப்பு பூச்சி கடினா சாம்பல் எடுத்து எருமுட்டை சாம்பல் எடுத்து பூசுவார். இவர் என்ன பண்றாருன்னா ராமனுடைய அந்த திவ்ய சரணாரவிந்தத்தை ஆசிரியக்கூடியதான அந்த ராம பாதுகை இருக்கே, எந்த பாதுகா பாதுகாராஜ்யம் பண்ணித்தோ அந்த பாதுகையினுடைய அதனுடைய பட்ட அந்த தூசியானதை எடுத்து சிவன் வந்து தன் திருமேனியில பூசி தன்னுடைய தோஷங்களை போக்கிக்கிறார். அப்படின்னா அந்த பாதுவினுடைய வந்து பெருமையானது பேர்பட்டது என்று நம்மளால் யூகிக்க முடியல இல்லையா சுவாமி? இன்னும் தேசிகன் நிறையா சாய்க்கிறார். எப்படின்னா இந்த பாதுக சுவாமி தேசிகன் கோபால விசதி பண்ணார். என்ன பண்ற அதராகித சாரு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக அடிநீல சிலா விபங்க நீலாக பதிபா சந்து மமாந்திம பிரயாணே அப்படின்னு. என்னுடைய அந்திம பிரயாணத்தின் போது ஹே கிருஷ்ணா நீ வந்து நான் ஸ்லோகம் எப்படி பண்ணுக்கணும் அப்படி சேவை சாக்கணும் பிரார்த்தனை பண்ண. இன்னொரு இடத்துல என்ன சொன்னேன்னா அந்தே ததா தொம விலம்பிதமானயந்தி ரங்காத் புஜங்க சயனம் மணிபாதரக்ஷே காமம் நிவர்த்தயது மர்கசி சம்பிரஜம் மே கற்பூர சூர்ண படலைரிவ தூளி பிஸ்தே. இந்த பாதுகையே என்னுடைய கடைசி காலத்துல ஸ்ரீ ரங்கநாதனை எழுந்தள்ள பண்ணிக்கொண்டு நீ வர வேண்டும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டாக்கா இந்த பச்சை கற்பூர பொடி போல இருக்கிறது உன்னுடைய இந்த பாததூளி. நம்ம புழுதின்னு சொல்றோம் சுவாமி தேசிகன் அது எப்படி போக்கியமா சாக்கிறான்னு கவனிக்கணும். ஆச்சாரியர் வாக்கு கவனிக்கணும் இடத்துல பச்சை கற்பூர பொடி போல இருக்கும் அப்படின்னா கமகமன் இருக்கும் விறுவிறுன்னு இருக்கும் அந்த பொடி பாதுகேறப்பட்ட தூசு. அது வந்து என்னுடைய சகல பாவங்களையும் நீக்க வேண்டும் என்னுடைய கடைசி காலத்திலே. அந்தே ததா அப்படின்னர் ரங்காத்து புஜங்க சயனம் மணிபாதரக்ஷே காமம் நிவர்த்தது அருகசி சம்பஜ்ரம்மே கற்பூர சூர்ண படலைவ தூளி பிஸ்தே. பச்சை கற்பூரம் போல இருக்கக்கூடிய உன்னேதான அந்த பாததூளி என்னுடைய கடைசி காலத்த ரங்கனோட சேர்ந்து வந்து என்னுடைய பாபத்தை துடைக்க வேண்டும் அம்மான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் பாதுகைய வந்து அந்த ஸ்லோகத்திலே வந்து பிரார்த்தனை பண்றார். அடுத்தது ஒரு அற்புதமான ஸ்லோகம் என்னன்னா ஏ பாதுகையே என்னுடைய கடைசி சரமதசையிலே என்னை நீ ரட்சிப்பதற்கு என்ன பண்ணுவேன் ரொம்ப அவசரமா அலோ என் பக்தன் வந்து கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா நீ வருவ. அப்ப அந்த மார்க்கத்துல நீ வரும்போது வேகமா ஓடி வருவ. அப்ப அந்த புழுதியெல்லாம் தெருவில் இருக்க புழுதியெல்லாம் உன்னுடைய திருமேனியில படும். அந்த புழுதி நீ என்ன பண்ணுன்னா என்னுடைய உடம்பிலிருந்து கிளம்புகிற பிராணன் என்கிற மூச்சு காற்றிற்கு அதை தொடைக்கணும் அப்படின்ற. அதாவது இந்த தேசிகன் விடும் மூச்சு காற்று பாதுகை மேல இருக்க புதிய சுத்தம் செய்யணுமா. எப்படி சங்கரனார் வந்து தன்னுடைய யானைத்தோளாலே யானைத்தோளன் வஸ்திரத்தாலே பாதுகை தூளியை சுத்தம் செஞ்சாரோ அதே போலே சுவாமி தேசிகன் நீங்க என்ன திருவுள்ள போடுறார் அப்படின்னாக்கா அவருடைய திருமேனியிலிருந்து வருகின்றதான அந்த மூச்சு காற்றுக்கு பிராணவாயு இருக்கே அதன் மூலமாக இந்த பாதுகையினுடைய திருமீனியை சுத்தம் பண்ணன் அப்படின்னா என் பிராணம் போகுது கூட நான் பாதுகை கைங்கரியம் பண்ணுமே இவன் பாதுகா சேவகனாச்சே இந்த சுவாமி அப்படின்னு இந்த கடைசி கைங்கரியத்தையும் அவர் கேட்டு பெறுகிறார் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல மாதஸ்ததா மாதவ பாதரக்ஷே துயி பிரசக்தம் தரையோ பயாந்தியாம் பராமிருஷேயம் பதவி பராகம் பிராணை பிரயாணாய சமுஜிஹானை. என்னுடைய பிராணன் போகும்போது அந்த மூச்சு காத்து பாதுகையினுடைய அந்த திருமேனியிலே பட்ட தூசிய வந்து நான் வந்து சுத்தம் செய்யணும்பா. என்னுடைய பிராண விநியோகத்துக்கும் அந்த அந்த டயத்துல கூட நான் பாதுகைக்கு கங்கரியம் பண்ண. இதுதான் உத்தர கிருத்தியம்னு சொன்ன சுவாமி தேசிகன். கடைசி பரியந்தம் கங்கரியம் பண்ணுப்பான்னு சுவாமி தேசிகன் ஸ்லோகமே பண்ணி காட்டிருக்கார். ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துல சுவாமி தேசிகன் வந்து நமக்கு எல்லாம் அற்புதமான விஷயங்களை கொடுத்திருக்கார். இதுல வந்து மேலும் மேலும் நமக்கு நிறைய விஷயங்களை சுவாமி தேசிகன் நமக்கு இங்க அனுகிரகம் பண்ணிருக்கார். இன்னும் ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள் பாக்கி இருக்க அடியேன். அது வந்து நம்ம அடுத்த உபன்யாசத்துல சேவிக்கலாம் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.